ஜான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதமாரம்பாம் நாதயாமனமத்யமாம் அஸ்மதாச்சாரியவர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோமித்யமச்சிதபட்டாம்புஜயுக்மருக்மம் வியாமோஹதஸ்கதிதராணி பிரணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோ ஸ்ருதைகசிந்தோ ராமானுஜஸ்ருதரணோ சரணம் ப்ரபஜ்யே ஸ்ரீகிருஷ்ணதேசிகபதாம்புஜபிருங்கர வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபாஸ்தபோதம் த்ரய்யந்ததேசிகயதீந்திரசடாரிமூர்த்திம் கோபாலதேசிகசிகாமணிமாஸ்ரயாமஹா அகிலபுவனரக்ஷாசாதனாயாவதீர்ணே குமதிகலிவிலாசத்வாம்பதிஜ்மாம் சுஜானே நிரவதிகருணாத்வௌ வேதசூடாகுரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதோ வெங்கடேசே. காலையில் மனுஷன் முதல்ல எழுந்திருக்கும் போது செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, அனுஷ்டானங்கள் என்ன என்பதையெல்லாம் ஆரம்பிச்சு சொல்லிட்டு வர, இது அபிகமன காலத்தினுடைய வியாக்கியானம். அதுல காலையில எழுந்திருக்கும் போதே ஹரிநாமத்தை சொல்லிட்டு நித்திரை பண்ணதுக்காக ஆசமனம் பண்ணி முன்னால் ஆரம்பித்த யோகம் அப்படிங்கறத முடிச்சுட்டு அபிகமனம் ஆரம்பிக்கணும். அந்த அபிகமனத்துல முதல்ல செய்ய வேண்டிய காரியம் நிர்வேதம், அடுத்து ரெண்டாவது தைரியம். இது ரெண்டையும் சொன்னார். நிர்வேதம் என்பது இத்தனை நாள் நமக்கு சம்சாரத்துல வீணா போனதை நினைச்சு மனசுக்குள்ள கஷ்டப்படுறதுக்கு நிர்வேதம் பெயர். இந்த கஷ்டம் படுறோம் அப்படிங்கிறது சரணாகதி பண்ணவனுக்கு கூட இது ஒரு விதத்துல தேவையா இருக்கு என்று சாதித்தார். ஏன் அப்படின்னா, இவன் சரணாகதி பண்ணவன், அதனால இவனுக்கு கஷ்டப்படுகின்ற அவசியம் இல்லை. சம்சார துக்கத்திலிருந்து வெளியில போறதுக்கான உபாயம் ஆயிருக்கு. ஆனா கூட அன்னன்னைக்கு நடக்க வேண்டிய கைங்கரியத்துல ஏதாவது விக்னம் வருமோ என்று ஒரு பயம் இருக்கு. அதனால இந்த கைங்கரியத்தை இத்தனை நாள் இழந்துட்டோம், பாபத்தின் காரணமாக இழந்துட்டோமே, அதை இனிமேலும் இழக்கக்கூடாது முதலான காரியங்கள்லாம் இருக்கு. இந்த கைங்கரியத்தை பார்த்து இத்தனை நாள் இதை இழந்ததை நினைச்சு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதுபோல அன்னைக்கும், அதாவது முன்தினம், முன்தினம் 24 மணிக்காக நம்மளால கைங்கரியம் பண்ண முடிஞ்சதா அப்படின்னா இல்லை. அதுலேயே எத்தனையோ நாள் வீணா போயிருக்கு, எத்தனையோ சமயங்கள் வீணா போயிருக்கு. அதனால அதையெல்லாம் நினைச்சு நிர்வேதப்படுறது இவனுக்கு பிராப்தமாகுது. ஆனால் நிர்வேதம் அப்படிங்கிறது தைரியத்துக்கான ஆரம்பம். முதல்ல கஷ்டம் இருக்கும், வருத்தம் இருக்கும், அதுக்கப்புறம் தைரியத்தை வர வச்சுக்கணும். தைரியம் அப்படின்னா புத்தி சக்தின்னு அர்த்தம். ஞானத்துக்கு இருக்கக்கூடிய சக்திக்கு தைரியம் என்று பெயர். அதனால கடந்த காலத்தை எண்ணி நிர்வேதப்படணும். ஆனா இப்படியே நிர்வேதப்பட்டிருந்தால் அடுத்த காரியம் நடக்காது. அதுக்காக இனிமே கைங்கரியம் நன்னா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நிர்வேதத்தை நாமே போக்கிட்டு தைரியத்தை நாம் ஏத்துக்கணும் என்பதாக சொன்னார். அதில் தைரியத்தை பற்றி சொல்லும் போது ஆயத்தம் வேணும் அப்படின்னு சுவாமி தேசியன் அழகாக சாதிச்சிருக்க. தைரியத்திலேயே சாத்விக தைரியம், ராஜச தைரியம், தாமச தைரியம் இந்த மூணு விதம் இருக்கு. ஒன்னு ஒண்ணுமே இந்த மாதிரி மூணு இருக்கிறத பகவான் கிருஷ்ணன் கீதையில அருளி செய்யும் போது சாத்விக தைரியத்தை பற்றி அழகாக திருத்தியா ஜெயா தாரயதே மன பிராணேந்திரிய கிரியாக யோகேன அவ்யபிச்சாரிணியா திருதி கீதா பார்த்த சாத்விகி என்று அருளி செய்திருக்க. அதனால எந்த ஒரு தைரியத்தினால மனசு பிராணன் இந்திரியம் முதலிய காரியங்கள்லாம் அதனுடைய செயல்கள் எல்லாம் பகவானை குறித்து யோகத்தோடு சேர்ந்து இருக்குமோ அதுக்கான தைரியத்தை வரவேற்கிறதுக்கு காத்திக தைரியம் அப்படின்னு சத்துவகுணத்தினாலே வரக்கூடிய தைரியம் இது. இந்த தைரியத்தை வரவேச்சுண்டு அதுக்கப்புறம் நான் இனிமே தொடர்ந்து கைங்கரியங்கள் தான் பண்ண போறேன் அப்படிங்கறது வந்து இவன் கைங்கரியம் பண்ணணும், அதுக்காக இந்த தைரியத்தை வரவேச்சுக்கணும் அப்படின்னு. இனிமேல் நான் பகவான் திருவடிகளில் அர்ச்சனை செய்யறதிலே முயற்சி செய்வேன், பஞ்சகால ரீதியை அனுசரிப்பேன் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஒரு உறுதி வர வச்சுக்கணுமா. இதவோர்தம் அகம் தாவது யாவத் ஜீவம் ஸ்ரீய ஸ்ரீயா அதையோகோ அர்ச்சனம் கர்த்தும் யதமான சமாஹிதா அபிகச்சன் ஹரிம் பிராதா பச்சா திரவியாணி சார்ஜயன் அர்ச்சனையும் ததோ ததோ மந்திராந்த பண்ணபி. போன வரைக்கும் போயாச்சு, இனிமேல் நான் நல்லா பகவானுக்கு நல்லா கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு திடமான நிச்சயத்தை வரவேச்சுக்கணும். ஆராதேன் ஹரிம் பக்தியா கமயிஷ்யாமி வாசரானு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கந்தம் புஷ்பம் இதெல்லாம் சேர்த்து வச்சு பகவான் ஆராதனம் பண்ணணும் என்பதாக மனசுக்குள்ள ஒரு நினைச்சுக்கணுமா, ஒரு முடிவு வரவேச்சுக்கணும். அதனால இதுதான் தைரியம். என்ன பெயர்? நீ அடுத்த திருநாமத்திலேருந்து நாம் பார்க்க போறோம். 569வது திருநாமத்திலிருந்து ஆரம்பம். மந்திராதிகம குருவன்யோபாய தூஷண வேதிதா குரு தியான கர்த்தவ்ய ஹரி தியானஸ்வரூபவித் கைங்கரியார்த்தாச்சாரிய விஷ்ணு தியானானுத்யான போதக நித்ய பிரயோகரிய புர்த்தனமந்திரவித் ஸ்தோத்ராதிஷ்டாவசியகீர்த்தியதேவதேவ்யாதிநாமவித் பகவன்மந்திர தட்டால சோதிதோ உசித ஜப்யவித் பதன்யாசமனுஜ்ஞாதா பதக்ரமமனுக்திமான் கதிகாலாவசிய காரிய கேசவாஹ்வானகீர்த்தனாமங்கள். முதலிலே இப்ப சொல்ல வேண்டிய விஷயம், மந்திராதிகம குருவன்ய உபாணிய உபாசிய தூஷணகா என்று இந்த ஆன்மீகங்களை சொல்லும் போது இதுல அநேக மந்திரங்களை பத்தி சொல்லக்கூடாது. இப்போ முதல் முதல்ல நம்ம காலடி எடுத்து வைக்கும் போது, அதாவது படுக்கையிலிருந்து இருந்து காலடி எடுத்து வைக்கணும்னா அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் சந்தியாவந்தன மந்திரங்கள், ஆராதன மந்திரங்கள், ஆராதனத்திலேயே பஞ்சோபனிஷத் மந்திரங்கள், இது போல பல மந்திரங்கள் இருக்கு. இந்த மந்திரங்களையெல்லாம் இன்னும் மேல சொல்ல போறேன். இதெல்லாம் வச்சு நாம் திருவாராதனங்கள்லாம் பண்ணணும்னு. அதனால ஆரம்பத்துல முதல் முதல்லயே ஒரு விஷயம் அழகா சொல்லிடுற, இந்த மந்திரங்களை எல்லாம் ஆச்சாரிய முகேன அதாவது குரு கிட்ட உபதேசம் வாங்கிக்கணுமே தவிர நாமெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு முக்கியமான ஒரு விஷயம். மந்திரத்துக்கு அப்படின்னு மந்திர சாஸ்திரங்கள்ல சில பிரக்கிரியைகள்லாம் சொல்லியிருக்கான். ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணணும் அப்படின்னா கூட அதுக்கும் சில பிரக்கிரியைகள்லாம் உண்டு. அது மாதிரி ஒரு மந்திரத்தை உபதேசம் வாங்கிக்கணும் அப்படின்னா அதுக்கும் சில பிரக்கிரியைகள்லாம் உண்டு. அதனால சுவாமி தேசிகன் என்ன பண்ற, தேசிக சகாசாது அதித்ய அத்த அன்வகம் பிரயோக் தவ்யா ஆச்சாரியன்கிட்ட உபதேசம் வாங்கிக்கோங்க அப்படின்னு இருக்க. ஒரு மந்திரத்தை ஆரம்பிச்சு சொல்லும் போது மந்திரத்தை பூர்த்தியா தேசிகன் எழுதல, ஆரம்பம் மாத்திரம் எழுதிட்டோ இப்படி ஒரு மந்திரம் இருக்கு, இந்த மாதிரி ஆரம்பிச்சு ஒரு மந்திரம் இருக்கு, இது நீங்க ஆச்சாரியன்கிட்ட உபதேசம் வாங்கிட்டு நித்தியம் இதை ஜபம் பண்ணுங்க என்று சொல்லியிருக்க. ஏன் இது எழுதினா என்ன அப்படின்னு கேட்டா, எழுதி படிக்கிறதுங்கிறது மந்திரத்துக்கு கூடாது, லிக்கித பாடம்னு பேர் அதுக்கு. யாரோ ஒருத்தர் நோட்டீஸ்ல எழுதி கொடுக்குற மாதிரி எழுதி கொடுத்து அதை வச்சு மந்திரத்தை சொல்றதுங்கிறது பலன் அளிக்காதான். இப்ப அதுக்காக அதுக்காக ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு, சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிற ஸ்லோகம், எதிர்ச்சையா சுருத்தோ மந்திரா சன்னேன அசச்சனேனவா பத்ரேக்ஷிதோவா வியர்த்த சியாது பிரத்யுத அனர்த்ததோ பவேத் அப்படின்னு. ஒண்ணு, எதிர்ச்சையா சுத மந்திரா, உபதேசமா கேட்காமல் ஏதோ போகிற போக்குல ஏதோ மந்திரத்தை கேட்டோம் அப்படின்னா அந்த மந்திரம் பலிக்காது. குருமுகேன அவரை சேவிச்சு உபசக்தி பண்ணி அவரை ஆசிரியிச்சு அவர் உபதேசம் பண்ண இவன் திருப்பி சொல்ல மந்திர உபதேசமாகும். எதிர்ச்சியா அப்படின்னா இந்த மாதிரி உபதேசங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் போற போக்குல யாரோ ஏதோ சொல்லிட்டு இருந்தா இவன் கேட்டு இருந்தான் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இல்ல அது கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கறதோ அப்படிலாம் கூடாது. அடுத்தது சென்னை என்ன மறைஞ்சிருந்து கேட்கக்கூடாது. ஆச்சாரியில ஒருத்தருக்கு உபதேசம் பண்ணும்போது அவன் மறைஞ்சிருந்து அந்த உபதேசத்தை கேட்டு இவன் மந்திரத்தை தெரிஞ்சுக்கிறேன் நானும் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த மந்திரம் பலம் கொடுக்காது. அடுத்தது சலேன, சலேன என்ன வியாஜமா கேட்கக்கூடாது. ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு அது தெரியாம, எனக்கும் தெரியும் ஆனா முதல் ரெண்டாவது பாகம் தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாவது பாகத்தை தெரியும். அந்த மாதிரி எல்லாம் ஒரு வியாஜத்தினால நான் இப்படி பண்றேன் நீங்க எப்படி பண்றோமோ அப்படின்னு ஏதாவது கேட்டு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி உபதேசம் வாங்கிக்க வேண்டி வந்துட்டு உபதேசமா இல்லாமல் ஏதோ ஒரு சாக்கு சொல்லி அதுல வாங்கிக்கிறது அப்படிங்கிறது தப்பு. அடுத்து நாலாவது பத்ரேக்ஷிதா. பத்ரேக்ஷிதானா புஸ்தகத்துல எழுதினது, பாடத்துல எழுதினது. புத்தகத்துல மந்திரங்கள், காயத்ரி மந்திரமா இருக்கட்டும் இன்னும் முதலான மந்திரங்கள்லாம் இருக்கட்டும், காயத்ரி மந்திரத்துக்கு தான் நம்ம வந்து பிரம்மோபதேசம் வச்சிருக்கா. உபநயனத்துல பிரம்ம உபதேசம், பிரம்மோபதேசங்கிறது காயத்ரி மந்திரத்துடைய உபதேசம் தான். அதே மாதிரி எல்லா மந்திரத்துக்குமே, வேத மந்திரங்கள் எல்லாத்துக்குமே அப்படிதான் உபதேசம் பண்றதுதான் வழக்கம் இன்னைக்கும் இருக்கு. பத்திரத்துல இப்ப எழுதி, அதாவது ஏதாவது புஸ்தகத்திலே எந்த ஒண்ணு எழுதியிருக்கு அதை பார்த்து எந்த வேத மந்திரம் தான் ஆட்டம் இதுதான் ஆட்டம், புத்தகத்தில் இருக்கிறத பார்த்து படிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்க கூடாதா? அப்படிலாம் செய்தா என்ன அவங்க கேட்டான்னா சேது அந்த மந்திரம் பணம் கொடுக்காது. பிரத்யுத அனர்த்ததோ பவேர், அது மாத்திரம் இல்லாமல் பாபமும் வந்து சேரும். ஏன்னா மந்திரத்தை அவமரியாதை பண்ணினோம் அப்படிங்கிற ரீதியில அது நமக்கு பாபத்தை கொடுக்கும். இப்படி ஒரு ஸ்மிருதி வச்சனம் இருக்கு. அதனால மந்திரங்களை தெரிஞ்சுக்கும்போது முதல்ல ஆச்சாரியனை சேவித்து பிரார்த்தித்து அப்புறம் பக்தியோட வேஷம் வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் இதை முதல்ல சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இனிமேல் மந்திரங்கள்லாம் நிறைய வரப்போறது. அதுக்கு ஆரம்பமாக குருவன்ய குருவர்ணிய உபாய தூஷண வேதிதா திருநாமம். குருவை காற்றும் வேற வழியில மந்திரத்தை தெரிஞ்சுக்கிறது தப்பு, குருமுகமா தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதே அருளி செய்தவர். என்ன அர்த்தம்? இந்த ஸ்லோகத்தை பல இடங்களில் சுவாமி தேசியம் எடுத்து இதே ரீதியில வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அடுத்த திருநாமம் 570, குரு ஜானானு கர்த்தவ்ய ஹரிஜான ஸ்வரூப வீட்டு. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்ற மந்திரம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இன்னொரு விஷயம், பகவானை சேவிக்கும் போது ஆச்சாரியனையும் சேவிக்கணும். முக்கியமா பகவானை தியானம் பண்ணும்போது ஆச்சாரியனை தியானம் பண்ணணும். பகவான கோயிலில் போய் பகவானை சேவிக்கும் போது அப்போ மனசினாலேயாவது ஆச்சாரியனையும் சேவிச்சுட்டு அப்படியே தான் பகவானை சேவிக்கணும். இன்ன முதல் திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே அப்படின்னு சுவாமி தேசியம் சாதிக்கிறேன். எல்லா ஆச்சாரியின் பெயரையும் சொல்லி என் உயிர் தந்து அளித்தவரை சரணம் புக்கு யான் அடைவேன் அவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னருளால் திரும்பூதூர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆளவந்தார் மணக்கால் நம்பி நன்னறியை அவர் குறைத்து உய்ய கொண்டார் நாதமுனி சடகோகன் சேனைநாதன் இன்ன முதல் திருவகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே. இன்னும் ஆச்சாரியனை சேவிச்சு அப்படியே எம்பெருமான் சேவிக்கிறேன் அப்படிங்கிற. அதனால எதுவானாலுமே சரி குரு தியானம், அதுக்கப்புறம் ஹரி தியானம், தியானம் பண்ண சொல்லணும். முதல்ல குருவை தியானம் பண்ணணும், அதுக்கப்புறம் ஹரிய தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால அந்த விஷயத்தை முக்கியமா சொன்னவர். சுவாமி தேசிகன் பல வசனங்களை எடுத்திருக்கார். இப்போ முதல்ல வந்து குருன் பிரபத்ய பிரதமம் தத் குருஹரிம், முதல்ல குருவை சேவிச்சுண்டு அதுக்கப்புறம் அந்த குருவனுடைய குருவை சேவிச்சுண்டு இப்படி குரு பரம்பரை சேவிச்சு ததோ ஹரியும் அதுக்கப்புறம் ஹரிய தியானம் ஹரிய சேவிக்கணும் அப்படின்னு இதுல சொல்லியிருக்கு. இல்ல தன்னுடைய குரு மாத்திரம் சேவிச்சா போறாது, தன்னுடைய ஆச்சாரியன் மாத்திரம் கிடையாது, அவருடைய ஆச்சாரியன் அவருடைய ஆச்சாரியன் அவருடைய ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லப்பட்ட குரு பரம்பரை, இந்த குரு பரம்பரையை தியானம் பண்ணல அதுக்கப்புறம் தான் ஹரிய சேவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காராம். அதே போல ஸ்ரீ சாத்வத சம்ஹிதையில பாஞ்சராத்திரத்துல குருவும் தேவம் நமஸ்கிருத்ய உபவிஷ்ய அதினாசனே அப்படின்னு காற்றால எழுந்து ஒரு யோகம் பண்றோம். காற்றால தூங்கி எழுந்தோடனே படுக்கையில இருந்துன்னே ஒரு யோகம் ஒன்று பண்ணணும். அது சொல்லச்சு குருவும் தேவம் நமஸ்கிருத்திய, குருவையும் தேவன்னா பெருவாளையும் சேவிச்சு உபவிஷ்ய உட்காந்து அந்த யோகத்தை பண்ணணும் அப்படின்னாரு. ஆக இதெல்லாம் காற்றால முதல்ல செய்ய ஆரம்பிக்கும் போதே குரு தியானத்தோடு தான் ஆரம்பம். அது மாத்திரம் இல்ல சர்வ கர்மாரம்பேங்கிற எல்லா கர்மத்தினுடைய ஆரம்பத்திலையும் குருவையும் பெருமாளையும் சேவிச்சுட்டு தான் நமக்கு எல்லா கர்மையும் ஆரம்பிக்கணும். நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு சங்கல்பம் சொல்லிச்சே முத முதல்ல ஆரம்பத்துல அஸ்மத் குரு ஜோனமஹா அஸ்மத் பரம குரு ஜோனமஹா அஸ்மத் சர்வ குரு ஜோனமஹா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சீமான ஆச்சாரிய சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து குருபியா தன் குரு ஜேச்ச நமோ வாக்கம் அதிமகேன்னு சொல்றோம். அந்த மாதிரி அத்தியாசம் சொல்றோம். அந்த மாதிரி குரு நமஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பெருமாள் நமஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறம் தான் எல்லா காரியமும் ஹரிரோந்து பேசி கோவிந்த கோவிந்த கோவிந்தா அப்படின்னு பகவான் நாமாவெல்லாம் சொல்றோம் சங்கல்பத்துல. முதல்ல நம்ம சம்பிரதாயத்தில் அழகா இதை கொண்டு வந்திருக்கார் நம்ம ஆச்சாரியாலாம். எந்த சங்கல்பம் பண்றதா இருந்தாலும் சரி அதுல அஸ்த குருத்வா நோகா அப்படின்னு சொல்லி அது மாதிரி முதல்ல தன்னுடைய ஆச்சாரியை எல்லாம் தியானம் பண்ணிட்டு ஆச்சாரியன் தியானம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆறு நாள் ஆச்சாரியத்தை சொல்லி கொடுப்பேன். ஆச்சாரியன் தியானம் பண்ணிக்கோங்க, அது சாதம் ஆகட்டும் இல்ல கல்யாணம் ஆகட்டும் இல்ல நித்தியப்படி செய்யற கர்மம் தான் ஆகட்டும், இதுதான் ஆகட்டும் துளாராதன் ஆகட்டும் எதுதான் ஆகட்டும் அதுல அஸ்வகுருவன் மகா அப்படின்னா சங்கல்பத்தை முதல்ல ஆரம்பம் தர்ப்பணம் ஆகட்டும் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் இப்படி ஏற்பாடு அழகா பண்ணியிருக்காரு. இதெல்லாம் காரணம் வசனங்கள்னா அதை ஸ்பஷ்டமா சொல்றது. அதுல வந்து அழகான விஷயம் என்ன கேட்டா, ஆச்சாரியனை மாத்திரம் சேவிச்சா கூடாது, ஆச்சாரிய பரம்பரையை சேவிக்கும், குரு பரம்பரை அவருடைய ஆச்சாரியன் அவருடைய ஆச்சாரியன் அவருடைய ஆச்சாரியன். இது ரகசியம் நாயம் அப்படிங்கிற ஒரு வேத பாகத்துல சொல்லும் போது சச்ச ஆச்சாரிய வம்சோ ஜேயோ பவதி ஆச்சாரியானாம் அசாவுசாவிதி ஆ பகவத்தஹ அப்படின்னு அழகா சொல்றாரு. இந்த ஆச்சாரிய வம்சத்தை தெரிஞ்சுக்கணும், ஆச்சாரியானாம் அசௌ அசௌ இந்த ஆச்சாரியன் இவருக்கு முன்னாடி இந்த ஆச்சாரியன் இவருக்கு முன்னாடி இந்த ஆச்சாரியன் அப்படின்னு கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். பகவான் வரைக்கும் ஒருத்தவத்தையும் திருநாமத்தோட தெரிஞ்சுக்கணுமா, ஒருத்த வருத்தமா சேர்ந்து எனக்குன்னு ஒரு குரு பரம்பரை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த வருத்தமா எனக்கு தெரியும் அப்படின்னு அப்படி சொல்லக்கூடாது. அஸ்மத் குரு குரு பரம்பராயே நமகா, அஸ்மத் குரு ஜோ நமகா அப்படின்னு சொன்னா எல்லா குருவும் சொன்னதாச்சு. குரு பரம்பராயே நமகா அப்படின்னா குரு பரம்பரையில எல்லா ஆச்சாரியர்களையும் சொன்னதாச்சு. அப்போ அதோட போறோம் அப்படின்னு விட்டுடக்கூடாதான். ஆச்சாரியானாம் அசவு அசவு இந்த ஆச்சாரியன் இவருக்கு முன்னாடி இந்த ஆச்சாரியன் இவருக்கு முன்னாடி இந்த ஆச்சாரியன் அப்படின்னு அது நம்ம கட்டாயம் ஒத்து ஒத்தரா தெரிஞ்சுக்கணும், விசேஷமா தெரிஞ்சுக்கணும். பொதுவா தெரிஞ்சுன்னா போறாது. இவரோட கோவில் மடத்துல 46 பட்டம் ஐசிங்க, இப்ப 46வது பட்டம் ஐசிங்கர் ஏழி இருக்கார். அப்ப 45 பட்டம் ஐசிங்க முன்னாடி இருந்திருக்கார். அப்போ இத்தனை ஐசிங்கர் ஏழி இருக்கார், இப்ப 46வது பட்டம் ஏழி இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுனா போறாதா. எல்லா ஐசிங்களுடைய திருநாமமும் தனியிலும் முடிஞ்சா தெரிஞ்சு நித்தியமே அதை வந்து அனுசந்தானமானோம். இந்த மாதிரி சீவர் ஆண்டவன் சன்னிதி சம்பிரதாயத்திலையும் மற்ற சம்பிரதாயங்கள்லயும் எல்லா சம்பிரதாயத்திலுமே அந்த குரு பரம்பரைங்கிறது இப்பவும் வச்சுட்டு இருக்கா, புஸ்தங்கள்லாம் அவ வச்சுட்டு இருக்கா. அவ கேட்டா உபதேசம் பண்ணுவாள். எல்லா சம்பிரதாயத்திலையும் நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்துல குறிப்பாக வடகிழக்கு சம்பிரதாயத்துல தேசிக சம்பிரதாயத்துல அந்த குரு பரம்பரை இன்னமும் செய்ய வச்சுருக்கா. குரு பரம்பரைங்கிறது முடிஞ்சு போனது கிடையாது, இன்னி வரைக்கும் தொடர்ந்து வந்துருக்கு. எம்பெருமான் கிட்டேந்து ஆரம்பிச்சு அஸ்மதாச்சாரிய பரியந்தம் அப்படின்னு இன்னைக்கு நம்மளுடைய ஆச்சாரியன் வரைக்கும் அந்த குரு பரம்பரையில கொஞ்சம் கூட விச்சேதம் இல்லாமல், கொஞ்சம் கூட பிளவு அதாவது விட்டு போச்சு அப்படிங்கிறது இல்லாமல் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இவர் நமக்கு நம்ம ஆச்சாரியன் அவருக்கு முன்னாடி ஆச்சாரியன் அவருக்கு முன்னாடி ஆச்சாரியன் அவருடைய ஆச்சாரியன் அவருடைய ஆச்சாரியன் அப்படின்னு தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அதை எல்லா சம்பிரதாயங்களிலுமே தேசிய சம்பிரதாயத்துல எல்லா சம்பிரதாயத்தை சேர்ந்தவாலும் அந்த குரு பரம்பரைய நல்லா இப்பவும் பரிபாலனம் பண்ணிட்டு வரா, அது வச்சுருக்கார். அது வந்து ஆச்சாரியானாம் அசௌ அசௌ இதி ஆச்சாரியர்கள் ஒரு ஒரு திருநாமத்தையும் நம்ம கட்டாயம் அவருடைய விசேஷம்னோ எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வேதமே நமக்கு எடுத்து சொல்றது. அதனால அது கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அது. அதுக்கப்புறம் இல்ல கடவள்ளி அப்படின்னு வேதத்துல சொல் கடவள்ளியில சொல்லும்போது எஸ் தேவே பரா பக்தி யதா தேவே ததா குரௌ தசேதே கதிதா அஹ்யர்த்தாஹ பிரகாசந்தே மகாத்மனஹ அப்படின்னு ஒரு வசனம் இருக்கான் சுவாமி தேசியன் கடோபனிஷத்துல இருக்கு அப்படின்னு இருக்க. ஆனா ஸ்வேதாஸ்வர உபனிஷத்துல இன்னைக்கு வந்து புஸ்தகங்கள்ல ஸ்வேதாஸ்வர உபனிஷத்துல இந்த ஸ்லோகம் இருக்கு, இந்த மந்திரம் இருக்கு. இந்த அழகா சொல்ற மந்திரம் எச்ச தேவே பரா பக்தி, யாருக்கு பெருமாள் கிட்ட நல்ல பக்தி இருக்கோ யதா தேவே ததா குரு பெருமாள் கிட்ட பக்தி இருக்கிற மாதிரி ஆச்சாரியன் கிட்ட யாருக்கு பக்தி இருக்கோ தச்சி இது அவனுக்குதான் இந்த அர்த்தங்கள் எல்லாம் புரியும். இந்த உபனிஷத்துல சொன்ன விசேஷமான அர்த்தங்கள் எல்லாம் அவனுக்குதான் புரியும், வேற யாருக்கும் புரியாது. ஆச்சாரிய பக்தி குரு பக்தி அதாவது பெருமாள் பக்தி தேவ பக்தி குரு பக்தி இது ரெண்டு இருக்கிறவனுக்கு தான் புரியும், மற்ற பேருக்கு புரியாது அப்படிங்கறது இந்த மந்திரம் சொல்றது. தச்சியத்தை கச்சிதாசர்த்தாக சொன்ன அர்த்தங்கள்லாம் அவனுக்கு புரியும். அது மட்டுமல்ல ஆச்சாரியன் கிட்ட பக்தி இருந்ததுனால் ஆச்சாரியன் உபதேசம் பண்ணாத அர்த்தங்குள்ள அவருடைய அனுகிரகத்தினாலே இவனுக்கு நல்லா புரியும். அவர் உபதேசம் பண்ணாட்டா கூட இவருடைய புத்தி சக்தியினால இவனுடைய சாமர்த்தியத்தினால அவருடைய அனுகிரகத்தினால எல்லாம் இவனுக்கு புரியும். ஆச்சாரியன் கிட்ட பக்தி இல்ல அப்படின்னா அப்ப அவர் சொன்ன விஷயம் கூட புரியாது போயிடும். ஆச்சாரியன் கிட்ட பக்தி நிறைய இருந்ததுன்னா அவர் சொல்லாத விஷயம் கூட புரியும் அப்படிங்கறதாக இந்த ஸ்லோகத்துக்கு ரொம்ப அழகாக அர்த்தம் சொல்லுவார். அதே மாதிரி தேவமிவ ஆச்சாரியம் உபாசீத அப்படின்னு ஆபசம்பர் சொல்லியிருக்கார் மகரிஷி. எம்பெருமான் எப்படியோ அப்படியே ஆச்சாரியனையும் உபாசனம் பண்ணணும், எம்பெருமானுக்கு சமமா ஆச்சாரியனை மதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதை வச்சுன்னா சுவாமி தேசியன் தேவவத் சியாத் உபாசியா அப்படிங்கிற ஆக இன்னும் பல இடங்கள்ல இப்ப ஸ்தோத்திர பாஷ்யங்கள்லாம் பல இடங்கள்ல சுவாமி தேசியன் நிறைய பிரமாணங்கள்லாம் எடுத்திருக்காரு. ஆச்சாரியன் அப்படின்னா நமக்கு வேண்டிய பலன் எல்லாத்தையும் கொடுப்பார், ஐகா அமுஷ்புக்கங்கள்லாம் கொடுப்பார். ஐகா அப்படின்னா இந்த லோகத்துல என்ன பலன் சாதாரண பலன் கேட்கறானோ அது கூட ஆச்சாரிய அனுகிரகத்தால நமக்கு கிடைக்கும், ஆமிஷ்ல மோட்சம் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். ஆச்சாரிய அனுகிரகம் தான் இதுதான் கிடைக்காது. அதனால நேரே இருக்க ஆச்சாரியனை விட்டுட்டு பகவானை சேவிக்கிறேன் அப்படின்னு கூடாது, ஆச்சாரியனை முன்னிட்டு பகவானை சேவிக்கிறேங்கிறதுதான் உத்தமமானது. கரஸ்தம் உதகம் தெக்வா கனஸ்தம் அபிவாஞ்சதி அப்படின்னு சாமி ஒரு ஸ்லோகம் எடுத்திருக்கார். நல்ல தாகத்துல இருக்கிறவன் பக்கத்துல தீர்த்தம் நல்ல தீர்த்தமா இருந்ததுன்னா அந்த தீர்த்தத்தை சாப்பிடுவான். அதை விட்டுட்டு இந்த தீர்த்தம் இருக்கட்டும், நல்ல மேகம் வந்து மழை பெய்யட்டும், அந்த மழை தீர்த்தத்தை தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒருத்தான் இல்ல, அந்த மேகத்துல இருக்க தீர்த்தம் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னா அவன் பைத்தியக்காரன். ஏன்னு கேட்டா பக்கத்துல இருக்க தீர்த்தத்தை விட்டுடு, தீர்த்தத்துல தவிக்கிறவன் தாகத்துல தவிக்கிறவன் பக்கத்துல இருக்க தீர்த்தத்தை விட்டுடு மேகஜனம் வரட்டும் என்று காத்தன் இருக்கா மாதிரி நேரம் நமக்கு சாட்சாத்தா நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஆச்சாரியன் இருக்கிறத விட்டு நான் நேர பெருமாள் கிட்டதான் அனுகிரகம் அப்படின்னு நினைச்சான்னா அவன் இவனை போல பைத்தியக்காரன் ஆயிடுவான் அப்படிங்கிற நேரம். அதோ சக்ஷுர்கம்யம் குருன்னு தெரிவான், அன்னுக்கு நேரம் தெரியற குரு விட்டுட்டோம் எங்கேயோ இருக்கக்கூடிய பகவான் பத்தி இவர அனுகிரகத்தை நான் வாங்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறது ஒரு நாள் நடக்காது, அது பைத்தியகாரத்தனமா இருக்கும் அப்படிங்கிற. அதனால குரு நமஸ்காரம்ங்கிறது ஆச்சாரிய நமஸ்காரத்தை காட்டிலும் ரொம்ப முக்கியம், குருவை சேவிக்கணும் அப்படிங்கிறது. அதனால அது மாத்திரம் இல்ல, இன்னொரு விஷயம் கூட சொல்ற, பகவத் பந்தனம் சாத்தியம், பகவானை குறிச்சு நாம பண்ற சேவைங்கிறது ரொம்ப நன்னா இருக்கும். குருவை முன்னிட்டு நாம பண்ணோம்னா க்ஷீரம் சர்க்கரையை வேங்க பால் ரொம்ப நல்லா இருக்கும், அதுல சர்க்கரையும் அப்புறம் ஏலக்காய் பொடியும் அதுக்கப்புறம் பாதாம் பொடியும் அதெல்லாம் சேர்த்தா இன்னும் எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த மாதிரி பெருமாள் கிட்ட நல்ல பக்தியோட இருந்து பரம போக்கியமா பகவானை நினைச்சு அனுபவிக்கிறவன் கூட குருவையும் சேர்த்து வச்சு அந்த பெருமாளை சேமிச்சான்னா அவனுக்கு இன்னும் நல்ல போக்கியமா இருக்கும். பெருமாள் மட்டும் நாம அனுபவிப்பேன் அப்படிங்கிறது நான் புராணங்கள்ல ராமாயணம் ஸ்ரீமத் பாகவதம் எல்லாம் பார்த்திருக்கேன், அதை மூலமா நான் பெருமாளை அனுபவிச்சுக்கிறேன், ஆழ்வார்சி சுத்தி இதெல்லாம் வச்சு பெருமாளை அனுபவிச்சுக்கிறேன்னு சொல்றது அது க்ஷீரம் மாதிரி பால் மாதிரி, பால் நல்ல போக்கியமா இருக்கும், பால் சாட்டா நல்லா இருக்கும், மதுரமா இருக்கும், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அதுலயே இதெல்லாம் சேர்த்து காத்தா இன்னும் விசேஷம் தானே. அதனால அப்படிப்பட்டவனுக்கு கூட குரு வந்தனத்தோட கூட பெருமாளையும் சேர்த்து அனுபவிச்சானா, குருவையும் அனுபவிச்சு கூட பெருமாளையும் சேர்த்து அனுபவிச்சானா, அது இன்னும் சாத்தியமா இருக்கும், இன்னும் மதுரமா இருக்கும் அப்படிங்கறதையும் சாதிக்கிறேன். இந்த மாதிரி பல இடங்கள்ல அதாவது மகரிஷிகளுடைய வசனங்கள் எல்லாமே ஸ்பஷ்டமா இருக்கு, வேத வசனங்கள் எல்லாம் ஸ்பஷ்டமா இருக்கு. ஆச்சாரியா சிக தேவதாம் அப்படின்னு சுவாமி தேசியம் சொல்றார், ஆச்சாரியா தெய்வ விதித்தா வித்யா சாதிஷ்டம் பிராப்பது உபநிஷத் சொல்றது, ஆச்சாரியன் கிட்டே இருந்து அறிஞ்ச வித்யை தான் நன்னா இருக்கும் அப்படின்னு உபநிஷத் சொல்றது. ஆச்சாரிய தேவோபவ அப்படின்னு தைத்திரிய உபநிஷத்துல இருக்கு, ஆச்சாரியனை தெய்வமா மதிச்சின்றது தைத்திரிய உபநிஷத் சொல்றது. ஆக இதே மாதிரி அநேக வசனங்கள் சுவாமி தேசியனே பல இடத்துல எடுத்திருக்கார். ஆக குரு தியான அனுகர்த்தவிய ஹரித்யான, ஹரித்யானம் பண்றதுக்கு முன்னாடி குரு பரம்பரைய தியானம் பண்ணணும் அப்படிங்கறத சொன்னவர் என்ன அர்த்தம். அடுத்த திருநாமம் 571, கைங்கரியார்த்த ஆச்சாரிய விஷ்ணுத்யானானுத்யானபோதக, கைங்கரியார்த்தாச்சாரிய விஷ்ணு தியானானுத்யானபோதக. சரி, இப்போ ரெண்டு விஷயம் பொதுவாக சொல்லியிருக்கார். முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா மந்திரங்களை எல்லாம் உபதேசம் மூலமா தான் கேட்டுக்கணும் என்பதையும், ரெண்டாவது விஷயம் எல்லா கர்மங்களையுமே எந்த காரியங்கள் செய்யும் போதும் முதல்ல ஆச்சாரிய தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹரி தியானம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும் என்பதையும் சொல்லியாச்சு. இப்போ அடுத்து இப்போ சொல்றது, இப்போ நம்ம பிரஸ்துத விஷயம் அதாவது இப்போ நம்ம ஆரம்பிச்ச விஷயம் இப்போ நடுவில் பொதுவான ரெண்டு விஷயம் சொன்னப்புறம் இப்போ முன் சொன்ன விஷயத்தை இப்போ தொடர்ந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ படுக்கையிலிருந்து எழுந்தவன் அவன் நிர்வேதமாச்சு தைரியமாச்சு, இப்போ அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான்னா பகவத் தியானம் பண்ணணும். பகவத் தியானம் பண்ணும்போது ஆச்சாரிய தியானம் பண்ணிட்டு பகவத் தியானம் பண்ணணும், இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டான்னா கைங்கரியத்துக்காக அப்படிங்கிறது இந்த திருநாமத்திலுக்கு கைங்கரியார்த்த இந்த ஆச்சாரிய தியானம் அதுக்கப்புறம் பகவத் தியானம் இதெல்லாம் சொன்னது கைங்கரியத்துக்காக, பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும், நமக்கு தொடர்ந்து கைங்கரியம் சிந்திக்கணும். இங்க இருக்கிற காலம் வரை சரணாகதி பண்ணவனுக்கு இங்க இருக்கிற காலம் வரை தொடர்ந்து கைங்கரியம் சிந்திக்கணும். கைங்கரியம் வருது பகவத் சங்கல்பம் இருந்தாதான் அது சித்திக்கும், அதனால பகவான் கிட்ட பிரார்த்திக்க வேண்டியதா இருக்கு, அதனால பகவத் சங்கல்பம் பண்ணணும். அந்த சங்கல்பம் பண்ணும்போது அதனால பகவத் தியானம் பண்ணணும், அந்த பகவத் தியானம் பண்ணும்போது ஆச்சாரிய தியானம் பண்ணிட்டு தான் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியாச்சு. ஆகா கைங்கரியத்துக்காக இப்போ எல்லாத்தையும் பண்ண போறான், கைங்கரியம் சித்திக்கணும் அப்படிங்கறதுக்காக. இப்ப சரணாகிதி பண்ணவனா ஒருத்தன் இருக்கான், சரணாகிதி பண்ணியாச்சு அப்படின்னா மோட்சத்துக்கு போறான், அவன் எதுக்கு இங்க தொடர்ந்து கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு கேட்டான். அதுதான் காலக்ஷேபம், காலக்ஷேபம்னா காலத்தை போக்குறது தானே, காலத்தை ஈக்ஷேபம் அப்படின்னா கழித்தல் அப்படின்னு அர்த்தம், காலத்தை கழித்தல். தமிழ்ல சொல்றதா பொழுதுபோக்கு அப்படிங்கிறா, இங்கிலீஷ்ல சொல்றதா டைம் பாசிங் அப்படிங்கிறா. பொழுதுபோக்கு அப்படிங்கறதோ டைம் பாசிங் அப்படிங்கறதோ எப்போ வரும் அப்படின்னு கேட்டா அது உபாயமா வராது, இவன் செய்ய வேண்டிய காரியத்துல செஞ்சு முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் பொழுதுபோக்கு. ஒருத்தன் ஆபீஸ்ல இருக்கான், ஆபீஸ்ல என்ன வேலையெல்லாம் அவன் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டான். 4 மணிக்கு கிட்டத்தட்ட எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. 6 மணி என்ன கேட்டானா பொழுதுபோக்கு, சரி எல்லா வேலையும் முடிச்சாச்சு வா கொஞ்சம் இப்படி ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு, அதுக்குதான் பொழுதுபோக்கு அப்படின்னு பெயர். அதுக்குதான் டைம் பாசிங். எல்லா ஆத்துக்கு தான் வந்துட்டான். ஆத்துக்கு வந்தாச்சுன்னா ஆபீஸ்ல செய்ய வேண்டியது இல்ல குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது செஞ்சு முடிச்சாச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்க பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு கேட்டா, நான் என் பொழுதுபோக்கா நான் விளையாடிருப்பேன், என் பொழுதுபோக்கா நான் டிவி பார்த்துருப்பேன் அப்படின்னா சொன்னாங்க. அதனால பொழுதுபோக்குங்கிறத கலட்சணம். அப்பொழுதுபோக்குன்னா என்ன கேட்டோம்னா, ஒரு உபாயத்தை செஞ்சு முடிச்சவன், செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செஞ்சு முடிச்சவன், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கொஞ்ச காலத்தை அவன் எப்படி கழிக்கிறான் அப்படிங்கிறது அதுதான் பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்றது, அதுதான் காலட்சம் அப்படிங்கிறான். இப்பவும் அதே மாதிரி பார்த்தோம்னா, சரணாகதி அப்படிங்கிற உபாயத்தை செஞ்சு முடிச்சுட்டான் சிவன். மோட்சத்துக்கு போறதுக்கு என்ன பண்ணுவோம், அதை பண்ணி முடிச்சாச்சு, உபாயம் முடிஞ்சாச்சு, ஏன் மோட்சத்துக்கு போக வேண்டியதுதான். ஆனால் நடுவில் கொஞ்சம் காலம் இருக்கு, இந்த காலத்தை எப்படியாவது கழிக்கணும். இது என்ன, இப்போது இந்த காலத்திலயும் நான் வந்து ஏதாவது உபாயம் பண்றேன் ஆரம்பிக்க கூடாது. ஏன்னா உபாயம் இது பண்ணி முடிச்சது சொல்லியோ, உங்களுக்குமே அது செய்ய வேண்டியதில்லை. உடனே மோட்சம் வந்துட்டா பரவாயில்ல, ஆனா வரல. ஆனா இங்க இருக்கிற காலம் வரைக்கும் ஏதாவது இந்த காலத்தை எப்படியாவது கழிக்கணும் இல்லையோ, அதுக்குதான் காலக்ஷேபம் அப்படின்னு வச்சா. காலம் ஷிபந்தி பகவான் கரணைகி அவந்தேகி அப்படிங்கிற சுவாமி தேசியன் காலத்தை மெதுவா கழிக்கிறதுக்காக என்ன வழி அப்படின்னு பார்த்துருக்கா. சுவாமி தேசிகனும் அழகா ஒரு உதாரணம் சொல்லியிருக்க, எப்படி ஆனால் தெப்பம் ஓடம் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போனோம், ஒருத்தன் அக்கறைக்கு போறதுக்காக அவன் ஓடம் ஓடத்துல போனோம், ஓடத்துக்காக பைசாவெல்லாம் இவன் கட்டியாச்சு, ஓடம் வந்தாச்சுன்னா அக்கறைக்கு அழிச்சு போக வேண்டியதுதான். ஆனால் அந்த ஓடம் வர்ற வரைக்கும் நடுவில் கொஞ்சம் காலம் இருக்கு, அந்த கொஞ்ச காலம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கரையிலேயே உட்காந்து என்ன பண்ணா, அதுதான் காலட்சேபம், அதுதான் பொழுதுபோக்கு. இவன் விளையாடுறன்னா விளையாடுவான், புஸ்தகம் பார்க்கணும்னா புஸ்தகம் பார்ப்பான், பேசணும்னா பேசிட்டு இருப்பான், என்னெல்லாம் பண்ணலாம் இல்லையோ. இவனுக்கு எதுல இவனுக்கு ருச்சி இருக்கோ அதுக்கு அனுசரிச்சு இவன் பண்ணிட்டு வாங்கியோ, அதுதான் காலட்சேபம். அடுத்து ஓடம் வந்தாச்சுன்னா அக்கறைக்கு அவன் போட போறான். அது மாதிரி எம்பெருமான் வந்து நம்மளை கூட்டுக்கு போறான் பின்னாடி. நம்ம சம்சாரங்கிற சமுதாயத்துல இக்கரையில அக்கறைக்கு போகிறோம், நடுவுல இக்கரையில அவன் வந்தாச்சு. அவன் அதாவது ஓடத்துல அந்த பக்கம் போறதுக்காக தயாரா வந்தாச்சு. நம்ம இன்னும் வேற எங்கேயும் இந்த பக்கமே வராமல் நான் அக்கறைக்கு போக போறது இல்ல, நான் இங்கேயே இருந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், இதை தாண்டி அந்த கரைக்கு போறதுக்காக அக்கறைக்கு போறதுக்காக ரொம்ப அக்கறையோட நம்ம வந்தாச்சு இப்போ. அப்போ உபாயம் செய்தாச்சு. இருக்கும்போது நம்ம வந்து பெருமாள் வந்து கூட்டுன்னு போறாரு, ஓடம் வந்து இவனை கூட்டுன்னு போறா மாதிரி பெருமாள் வந்து நம்ம கூட்டுக்கு போறாரு. கடைசியில நடுவில் இருக்கிற காலத்துல இவன் செய்யறது காலக்ஷேபம். இந்த காலத்தை எப்படி வேணா போக்கலாம், அவன் வாழ்வு ருச்சிக்கு ஏத்த மாதிரி இப்படி வேணா போகின்னு இருக்கலாம். ஆனா இதுல சுவாமி தேசியம் சொல்றது என்ன கேட்டானா, சரணாகதி பண்ணவன் கூட இப்படி வேணா காலத்தை போக்கலாமே, அதனால என்ன இவனுக்கு எப்படி ருச்சி அப்படி போக்கலாமே அப்படின்னா, அது இவனுக்கு சுரூபம் ஒன்று அப்படிங்கிற. சரணாகதி பண்ணவனுக்கு சுரூபம் அப்படின்னு ஒன்று இருக்கோ இல்லையோ, அந்த சுரூபத்தை கேட்ட மாதிரி தான் இவன் காலக்ஷேபம் பண்ணணும். சுரூபம் என்ன கேட்டா, இவனுடைய ஆத்மாவை பகவான் கிட்ட சமர்ப்பித்தவன், ஆத்மஸ்வரூபம் ஆத்மா ஆத்ம நிக்ஷேபம் அப்படிங்கிறதா ஆத்ம தியாகம், அப்புறம் பலத்தியாகம் பலத்தியாகம் இந்த மாதிரி எல்லாத்தையும் பகவான் கிட்ட சமர்ப்பித்தவன், ஆத்ம சமர்ப்பணங்கள் எல்லாம் பண்ணவன். அந்த சுரூபத்தை கேட்ட மாதிரி தான் பண்ண முடியும். விளையாட்டு தான் இருக்கட்டும், காலக்ஷேபம் தான் இருக்கட்டும், அவா வாழ்வு குறிச்சி மாத்திரம் கிடையாது, அவா வாழ்வு சுரூபத்தையும் வச்சுதான் பண்ணுவாள். ஒரு ராஜகுமாரியா ஒருத்தி இருக்காள் அப்படின்னு வச்சுக்குவான், ராஜகுமாரி ஒருத்தி இருக்காள், இவள்கிட்ட ராஜபத்னி ஒருத்தி இருக்காள் அப்படின்னா, அவளுடைய பொழுதுபோக்கு அப்படிங்கிறது வேறையா இருக்கும். இல்ல சாதாரணமான மனுஷன் பிச்சைக்காரன் அப்படின்னா அவனுடைய பொழுதுபோக்கு வேற மாதிரி இருக்கும். என்ன கேட்டானா, பிச்சைக்காரன் கூட்ட அவன் பொழுதுபோக்கு என்ன கேட்டானா, கொஞ்சம் பிச்சை எடுக்கணும் அவன் பிச்சை எடுப்பான், உபாயமா இல்லாம ஏன் வேற ஏதாவது பாட்டு பாடணும் அப்படின்னா பாடுவான் அவனுக்கு ஏற்ற மாதிரி. ஆனா ராஜகுமாரியா இருக்கோ அவ அவளுக்கு ஏற்ற மாதிரியான தன் தோழிகளை எல்லாம் கூட்டு வச்சுட்டு விளையாடுறது அந்த மாதிரி தான் அவ ஆரம்பிப்பார். அந்த மாதிரி சாதாரணமான மனுஷனுக்கும் ராஜகுமாரர்கள் நன்மை போல இருக்கவாளுக்கும் எத்தனையோ வித்தியாசம் இருக்கு. பொழுதுபோக்குலயே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பணக்காரர்களுடைய பொழுதுபோக்கு இப்போ நமக்கு தெரியும், பணக்காரர்களுடைய பொழுதுபோக்கு அப்படிங்கிறது வேற, ஏழைகளுடைய பொழுதுபோக்கு அப்படிங்கிறது வேறையா இருக்கு. அந்த மாதிரி வயசுக்கு ஏற்ற மாதிரி, வாழ்வாளுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த பொழுதுபோக்குங்கிறது வித்தியாசப்படுறது. இப்ப இவன் சரணாகதி பண்ணுவான், இவனுடைய ஆத்மஸ்வரூபத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இவன் பொழுதுபோக்கு அப்படிங்கிறது இருக்கும். இவனுடைய ஆத்மஸ்வரூபங்கிறது ஆத்மாவே எம்பெருமான் கிட்ட ஒப்படைச்சவனான அப்படின்னால, இந்த ஆத்மா இவனுடையது இல்ல, அது எம்பெருமானுடையது அப்படின்னு இவன் வந்து அதை ஒப்படைச்சுட்டான். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் இவனுடைய பொழுதுபோக்கு இருக்கும், எம்பெருமானுக்காக அப்படின்னு தான் இவனுடைய பொழுதுபோக்கு இருக்கும். எம்பெருமான் கிட்ட எப்ப தன்னையே ஒப்படைச்சிட்டானோ அவன் இவன் பொழுதுபோக்கா செய்யற காரியம் கூட எம்பெருமானுக்காக தான் இருக்கும், வேற எதுக்குமே இருக்காது. அதனாலதான் கைங்கரியத்துக்காக இவன் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். அதனால இவன் பண்ற மொத்த காலக்ஷேபம் மொத்த இதுவும் எல்லாமே கைங்கரியத்துலாம் போய் சேரும் எல்லாமே. அப்படி பண்ணாதான் இது இவனுக்கு சுரூபம். இல்லக்காக சுவாமி தேசியம் சொல்ற, ராஜமகிஷி மடிப்பிச்சை புக்கால் ராஜாவுக்கு அவத்தியம் அப்படிங்கிற, ராஜமகிஷி போய் பிச்சை எடுத்தானா அது எப்படி ராஜாவுக்கே ரொம்ப தோஷம். ராஜாவோட மகிழ்ச்சியா இருக்க பட்டத்திராணியா இருக்கக்கூடிய நான் வந்து பிச்சை எடுக்கிறேன்னு எடுத்தான்னா அது அவளுக்கு தோஷம் மாத்திரம் இல்ல, ராஜாவுக்கே தோஷம். அந்த மாதிரி பகவான் கிட்ட ஆத்மாவை சமர்ப்பணம் பண்ணி சரணாகிதி பண்ணவன், இவன் ஒண்ணும் இல்லாத சாதாரண பாமரன் போல இவன் போது போக்கெல்லாம் போக்கிட்டு இருந்தான்னா அது பெருமாளுக்கு அது ஒரு இதுக்கா போயிடும். அதனால அப்படி பண்ணக்கூடாது. அதனால இவனுடைய ஸ்வரூபத்துக்கு ஏத்த மாதிரி இவன் தன்னுடைய காலத்தை அமைச்சுக்கணும், காலக்ஷேபத்தை அழகா பண்ணணும். அதனால அது வச்சுண்டு நான் கைங்கரியங்கள் தான் பண்ணணும். அதனால கைங்கரிய அர்த்த நிச்சயப்படி கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆச்சாரிய விஷ்ணு அதுக்கு வந்து பகவானுடைய அனுகிரகம் இருந்தாலும் அந்த கைங்கரியங்கிறது நடக்கும். அதனால பகவத் தியானம் பண்ணணும், பள்ளத்து முதல்ல சொன்ன மாதிரி ஆச்சாரிய தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பகவத் தியானம் பண்ணணும் அப்படிங்கறது கைங்கரியார்த்த ஆச்சாரிய விஷ்ணு தியான அனுத்தியான போதக அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு. அடுத்த திருநாமம் நித்திய பிரயோஜிய கைங்கரிய பூரணார்த்தன மந்திரவித்து. கைங்கரிய பூரணார்த்தன மந்திரம் இன்னொரு மந்திரம். கைங்கரியம் நல்லா பூர்த்தியா நடக்கணும் அப்படிங்கறதுக்காகவே ஒரு மந்திரம் இருக்கான். அந்த மந்திரத்தை சொல்லி எம்பெருமான் கிட்ட பிரார்த்திக்கணும், பிரார்த்தனா மந்திரம் அப்படின்னே பெயர். கைங்கரியம் நல்லா நடக்கணும் அப்படிங்கறதுக்காக பிரார்த்தனா மந்திரம். இதை வந்து நித்திய பிரயோஜிய இது தினமே காத்தாலும் இதை சொல்லணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொன்னவர். இங்கே இருக்கிற காலம் வரை நமக்கு இந்த பகவத் கைங்கரியம் கிடைச்சிருக்கணும், அதனால நம்ம பகவத் கைங்கரியத்தை பெற்று ஆனந்தமா சந்தோஷமா இருக்கோம். ஆனால் நம்ம கைங்கரியத்துக்கு எப்பவுமே தடைகள் இருக்கும். பொதுவாகவே நல்ல காரியம் இருந்தால் அதுக்கு தடைகள்லாம் நிறைய இருக்கும். தடைகள் அப்படிங்கிறது நம்முடைய கர்மங்கள் தான், நம்மளுடைய புண்ணிய பாபங்கள் தான். அதனால என்னுடைய புண்ணிய பாபங்களான கர்மங்களை எல்லாம் போக்கி எனக்கு கைங்கரியத்தை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு பகவான் கிட்ட பிரார்த்திக்கணும். இத பிரார்த்திக்கிறதுக்காக ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஒரு மந்திரம் இருக்கு. சச்ச பிரார்த்தனா மந்திர தொய் ஆராதன காமோயம் இத்தியாதிக யதா நியாயம் தேசிக சகாசாதீத்திய அத்த அன்வகம் பிரயோக்தவ்யா. அந்த பிரார்த்தனா மந்திரம் தொய் ஆராதன காமோயம் உன்னை ஆராதனம் பண்ணுங்கிறதுக்காக அப்படின்னு பகவான் கிட்ட பிரார்த்திக்கிற மந்திரம். அது வந்து உபதேசம் வாங்கிக்கோங்க தெரியல, மந்திரத்தை பூர்த்தியா சொல்லல. இது வந்து எதுக்காக அப்படிங்கறத முன்னாடியே அந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். முதல்ல விக்னாயுதேன கோவிந்தேன் நாம் பக்தி நிவாரியதே. பகவான் கிட்ட பக்தி பண்ணச்ச கூட அதுக்கு கூட தடை வரும். எத்தனையோ ஆயிரக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கான தடைகள்லாம் அதுக்கு கூட வரும். அதனால இந்த தடைகள்லாம் முதல்ல போகணும். முதல்லயே சொன்ன மாதிரி தடைகள்லாம் வெளியில இருந்து வருதுன்னு நினைச்சுக்கோன்னா நம்மளுடைய பாவங்களே தான் பெரிய தடைகள். அந்த தடைகளை போக்கி எம்பெருமானே உன்னுடைய அனுகிரகத்தினாலே நான் உன்னுடைய கைங்கரியத்தை எல்லாம் நல்லா பண்ணணும் என்பதாக பிரார்த்திக்கக்கூடிய ஒரு மந்திரம் அது. பெய் ஆராதன காமகா ஆரம்பிச்ச மந்திரம். இந்த மந்திரத்தை உபதேசம் வாங்கிக்கிறது மாத்திரம் இல்லாமல் நித்தியம் காத்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு நித்திய பிரயோஜிய கைங்கரிய பூரணார்த்தன மந்திரம் இது. அடுத்ததாக 573 ஸ்தோத்ராதிஷ்டாவஸ்ய கீர்த்திய தேவநேவ்யாதி நாமவிது. இப்போ பகவானுடைய திருநாமங்கள் அதையெல்லாம் நிறைய சொல்லணும் பார்த்தால வேலையில. இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பகவானுடைய திருநாமங்களை எல்லாம் நம்ம உறக்க சொல்லணும் அப்படிங்கிற. அப்ப என்னென்ன திருநாமங்களை சொல்லலாம் அப்படிங்கறதுக்காக அழகா ஒரு விவஸ்தை எல்லாம் பண்ணியிருக்கா. பார்த்தால அவதார நாமங்களை எல்லாம் சொல்லலாம். பகவானுடைய அவதாரங்கள் யூகாவதாரம் வாசுதேவன் சங்கர்ஷன் பிரத்யும்னன் அனிருத்தன் அப்படின்னு, அதுக்கப்புறம் கேசவ நாராயண மாதவ முதலான 12 வியூகங்கள், அதுக்கப்புறம் மத்ஸ்ய கூர்மா வராகன் ஹிம்மா அப்படின்னு விபவ அவதாரங்கள், இது எல்லாத்தையும் இதுலமே கார்த்தால சொல்லலாம். கார்த்தால அவதார நாமங்களை சொல்றதுங்கிறது ரொம்ப விசேஷம். எப்படி ஆனால் தசாவதார ஸ்தோத்திரத்திலே கடைசியில சுவாமி தேசியம் சாதிக்கும் போது நீ இச்சாமீன விகார கச்சவ மகாபூர்த்தியின் எதிர்ச்சா ஹரி ரக்ஷாபாமன தோஷராம கருணா காகுத்த ஹேலாகலின் கிரீடா வல்லவ கல்கவாகன தசா கல்கின் இது பிரத்யகம் அப்படிங்கிற. ஜல்பந்தா புருஷாக பிரத்யகம் ஜல்பந்தா, தினம் தினம் இந்த பகவானுடைய அவதார நாமங்களை யார் சொல்றாலோ அவா புனந்தி புவனம், அவா லோகத்தை எல்லாம் பரிசுத்தமாக்குற அப்படிங்கிற. புண்ணியோக பண்ணியாபனாக அப்படிங்கிற, லோகத்தை எல்லாம் பரிசுத்தமாக்குற அளவு இருக்காலாம் அவா இந்த பகவானுடைய அவதாரங்களை எல்லாம் தினமுமே சொல்றவர்கள் என்கிறார். ஆக கார்த்தாலிருந்து பகவானுடைய அவதார நாமங்களை சொல்றது, அதுபோல தேவியாதி நாமம் இது தேவி பிராட்டிகள் பெரிய பிராட்டியா லட்சுமி தேவியா, அதுக்கப்புறம் வந்து பூமி பிராட்டியார் நீலாதேவி இவர்களுடைய நாமங்களை எல்லாம் சொல்றதும் விசேஷம். அதுக்காக பெரியவாள் ஆன்மீக கிரந்தங்கள் அழகா சொல்லியிருக்கார். அதனால அதை சொல்லணுங்கிறது இந்த திருநாமம். இதுல வந்து பார்வையேஸ்வரத்துல அழகா ஸ்லோகம் மாதிரி இருக்கு, இது அழகா சொல்ற பார்வையேஸ்வரத்துல சம்பிரபுத்த பிரபாதேது உத்தாய சயனேச்சிதா அப்படின்னு காத்தால் எழுந்து உன்னே அந்த படுக்கையில் இருந்துட்டு இப்போ படிக்க விட்டு எழுந்துக்கல, இவன் படிக்கிற உட்காந்துருக்கான், இப்போ படுத்துருந்தோன்னு எழுந்து உட்காந்துருக்கான், ஆசமனங்கள்லாம் பண்ணிட்டான். அப்போ இந்த வியூகத்திலேருந்து அவர் சொல்றார், ஓம் நமோ வாசு தேவாய நம சங்கர்ஷனாயத்தே பிரத்யும்னாய நமஸ்தேஸ்து அனிருத்தாயத்தே நமஹா கமச கேசவ அதீனாம் யாவத் தாமோதரன் திகா நமோ நமஸ்தேசவாய நமோ நாராயணாய மாதவாய நமஸ்தேவ கோவிந்தாய நமஸ்ததா விஷ்ணவேதனம் அஸ்குரியாத் நமஸ்தே மதுதூதன நமஸ்திரிவிக்ரம ஆயாத வாமனாய நமஸ்ததா ஸ்ரீதராய நமஸ்தாத ரிஷிகேசாயதே நமஹ நமஸ்தே பத்மநாபாய நமோ தாமோதராய ச திவ்ய நாமா திவ்யா நாம் அவதாராணாம் தசா நாமத கீர்த்தனம் அப்படின்னு ஆரம்பிச்சு அடுத்து பத்து அவதாரங்களுடைய கீர்த்தனம். நமஸ்தே மீன ரூபாய கமடாய நமோ நம நமோஸ்து ஆதிவராகாய நாரசிம்ஹாய தே நம நமோ வாமன ரூபாய நமோ ராமத்ரயாய ச குசாரஜாஹலாஸ்திராய நம கிருஷ்ணாய வேதே கல்பின் விருஷ்ணா நமஸ்தேஸ்து சர்வம் தப்பணவன் திஜ அப்படின்னு அவதார நாமங்களை எல்லாம் சேர்த்து வச்சு இதுல சப்பணம்னு சொல்ற ஒன்னு முன்னாடி பிரணவத்தை கூட சேர்த்துக்கணுமா, சாதாரண நாமமா இருந்தா கூட முன்னாடி பிரணவமும் சேர்த்து கடைசியில் நமஹா அப்படிங்கிற சேர்த்தா மந்திரமாயிரு. கோவில்கள் அஷ்டோத்திர அர்ச்சனா மந்திரங்கள் எல்லாம் பண்ணும்போது இப்படிதான், வெறும் சாதாரண நாமமா இருந்தா கூட கேசவாய அப்படிங்கிறது ஓம் கேசவாய நமஹா அப்படின்னும் போது அது கிட்டத்தட்ட மந்திரமாயிடுது அது. ஆனா இதெல்லாம் பிரணவத்தையும் சேர்த்து நமஹா அப்படிங்கிறதையும் சேர்த்து இதெல்லாம் மந்திரமாக்கி இப்படியாக கார்த்தால் சொல்லணும், கார்த்தால் படிக்கையில் இருந்தேன்னு இதெல்லாம் மொத்தையும் சொல்லணும். அப்போ சப்தேன உச்சைஸ்தர் ஏனைவ சம்கிருஷ்டி ஜனகே என்ன உச்சைகி உறக்க சொல்லணும், இடம் இழுவ சொல்லக்கூடாதான், நல்லா உறக்க சொல்லணுமா சம்கிருஷ்டி ஜனகே என்ன, இது சொல்றது சொல்றவாளுக்கும் சந்தோஷமா இருக்கணும் கேட்கிறவாளுக்கும் சந்தோஷமா இருக்கணும் அப்படி சொல்லணும். ஸ்தோத்ராணிச்சாத மந்திராணி உதீரிய அதுக்கப்புறம் ஸ்தோத்திரங்கள் இன்னும் மந்திரங்கள் இன்னும் என்னென்ன ஸ்தோத்திரங்கள் சொல்லணுமோ அந்த ஸ்தோத்திரங்கள்லாம் கூட சொல்லலாம் அப்படிங்கிற. அதனால துவாதச கேசவாதி துவாதச நாமங்கள் தச அவதார நாமங்கள் மத்யகுருமாதிகள் இதையெல்லாம் சொல்லிட்டு அப்படியே மெதுவாக எழுதுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் சொல்றோம் சொல்ற. அதனால ஸ்தோத்ராதிஷ்ட அவசிய கீர்த்திய தேவ தேவியாதி நாமம் இது இன்னும் ஸ்தோத்திர ரூபமாக இதை வச்சுட்டு நம்ம சொல்லலாம், இல்ல மந்திர ரூபமாக வச்சுட்டு இப்படி வேணா சொல்லலாம். தேவன் அப்படின்னா பெருமாள், தேவி அப்படின்னா பிராட்டிமார்கள், இவருடைய நாமங்களை எல்லாம் சொல்லணும் அப்படின்னு. இன்னும் பாஞ்சராத்த சமயம் தவிர கத்தியம் நித்தியம் ஸ்தோத்திரம் பல ஸ்தோத்திரங்கள் எல்லா பெரியதும் நாம இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு அந்தந்த ஸ்லோகங்களை அனுசந்தம் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 574வது திருநாம் பகவன் மந்திர தற்கால சோதித்தோசித ஜப்யவித் அந்த காலத்தில் சொல்லப்பட்ட ஜபிக்கப்பட வேண்டியான உச்சிதமான மந்திரங்களை ஜபிக்கணும் என்பதை அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த சமயத்துல சில பகவான் மந்திரங்களை ஜபிக்கணும் ஜபம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த மாதிரி என்ன மந்திரத்தை ஜபம் செய்யணும் என்பதையும் சுவாமி தேசியம் சொல்லியிருக்கேன். இதுதான் முன்னாடி சொன்ன ஸ்லோகங்கள்ல சொன்னதுதான், இந்த ஸ்லோகங்கள்ல சொன்னதை கேசவ நாராயண மாதவ அப்படிங்கிறது முன்னாடி ஓங்காரத்தையும் பின்னாடி நமஹா அப்படிங்கிறதையும் சேர்த்தா அது மந்திரமாயிடும், அந்த மந்திரத்தையே ஜபமா பண்ணணும் அப்படிங்கிறது ஆயிடும். பொதுவாகவே நாமமும் மந்திரமாகும் மந்திரமும் நாமமாகும், மந்திரத்துல இருக்கிறத பிரணவத்தை எல்லாம் விட்டுட்டா அது நாமம் நாமம் ஆயிடும். மந்திரத்தில் நாலு எழுத்தாம் திருநாமத்தில் அப்படி நாராயண நாமம் இருக்கு, திருவஷ்டாட்சர மந்திரத்துல நாராயண நாமம் இருக்கு. அந்த நாராயண நாமத்துக்கு முன்னாடி பிரணவத்தையும் பின்னாடி சதுர்த்தியும் அதுக்கப்புறம் நமஹாங்கிறதையும் சேர்த்து இது மந்திரமா இருக்கு. அதனால மந்திரத்தில் இருக்கிறது திருநாம் நாமத்தோடு சேர்ந்தது மந்திரம் அப்படிதான், பொதுவா எல்லா இடத்துலயும் அப்படிதான் வரும். கோயில்கள்ல அர்ச்சனா மந்திரங்கள் எல்லாமே அப்படிதான் வந்திருக்கு. அந்த ரீதியில இத வந்து தற்கால சோதித்த உச்சித அந்த காலத்துல பிராத காலத்துல காலங்காத்தால எழுந்துகிட்டு எத்தனையோ திருநாமங்கள் பகவத்துக்கு இருந்தா கூட பகவானுக்கு இருந்தா கூட காலங்காத்தால எழுந்துகிட்டு இதெல்லாம் விசேஷமா சொல்றது நல்லது என்பதாக விசேஷமா ஜபம் பண்றது நல்லது, மந்திரங்களாக்கி ஜபம் பண்ணா எப்பவுமே நாமமா சொல்றத காட்டிலும் மந்திரமா சொன்னா ரொம்ப விசேஷம் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. நாமமா சொல்றத காட்டிலும் மந்திரமா சொன்னா விசேஷம், மந்திரத்தை சொல்றத காட்டிலும் ஜபிக்கிறது விசேஷம், அது ஜபிக்கிறதுலும் எண்ணிக்கையோட ஜபிக்கிறது ரொம்ப விசேஷம். ஒரு இடத்துல இருந்துட்டு இத்தனை அப்படின்னு எண்ணிக்கையை வச்சிருந்து அது ஜபிக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு ஒன்னு ஒன்னா சொல்றது உண்டு. அதனால அந்த ரீதியில இத வந்து ஜபமா இருந்து பகவான் மந்திரமா இருந்து ஜபமா இருந்து பண்றது ரொம்ப விசேஷம் அப்படின்னு தெரியுது. பதன் ஞாசம் உஜ்ஞாதா அப்படின்னு 575 திருநாள். பதன்யாசம் அனுஜாதா, பதன்யாசம் அப்படின்னா காலடி எடுத்து வைத்தல் என்ன அர்த்தம், மனுனா மந்திரம், காலடி எடுத்து வைப்பதற்கான மந்திரத்தை அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். இப்ப வந்து படுக்கையில இருந்துட்டு இவன் இத்தன் நிர்வேதம், அதுக்கப்புறம் தைரியம், அதுக்கப்புறம் குரு பரம்பரா தியானம், அதுக்கப்புறம் விஷ்ணு தியானம், அதுக்கப்புறம் இந்த மந்திரங்கள், கேசவாதி மந்திரங்கள், போற அவதார மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்ல போறான். இதெல்லாம் முடிஞ்ச உடனே படுக்கையிலேருந்து எழுந்து போய் திருவெளியில் போய் அடுத்த காரியங்கள் ஸ்நானாதிகள்லாம் செய்யணும். படுக்கையிலேருந்து எழுந்து வச்ச அதுக்கு சில நியமங்கள்லாம் இருக்கு. அழகா சொல்றாரு, கபக்குன அவசரப்பட்டு வேகமா எழுந்து ஓடி அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னா பதன்யாசம் வந்து ஜாதா, காலடி எடுத்து வைக்கணும். அப்ப அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, காலடி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அதை சொல்ற பதன்யாசம்னா காலடி எடுத்து வைக்கும் மந்திரம், காலடி எடுத்து வைக்கிறது க்ஷிதிதர மந்திரத்தை சொல்லணும். நமஹா க்ஷிதிதராயன்னு மந்திரத்தை சுவாமி தேசியன் சூச்சகமா சொல்லியிருக்கார். க்ஷிதிதர அப்படின்னா பூமி தரிப்பவன் என்ன அர்த்தம், இது வராக பெருமாளுடைய திருநாமம். வராக பெருமான் தான் பூமியெல்லாம் தரிச்சு அப்படி சமுத்திரத்துக்குள்ள இருந்த பூமியை தூக்கி வச்சு இது சிருஷ்டிக்கு ஏற்ற மாதிரி ஆக்கி ஜனங்களை எல்லாம் இது படைக்க முடியும் ஆக்கினவர் ஸ்ரீ வராக பெருமாள் தான். அதனால கிருதஜ்ஞதையோடு கூட நம்ம பூமியில தான் இருக்கோம், இந்த பூமிங்கிறது வராக பெருமாளுக்கு சொந்தம், அவர் எடுத்து நமக்கு கொடுத்தது. அதனால அந்த நன்றி மறக்காமல் கிருதஜ்ஞையோடு இருக்கிறவன் வராக பெருமாள் தான் சேவிக்கணும். நம்மாழ்வார் சொல்றார், அப்போ நம்ம வராக பெருமாளை தவிர வேற யாரையாவது சேவிப்பாளா அப்படின்னு கேட்கிறார் அவர். ஏன்னா கிருதஜ்ஞையோடு இருக்கணும், இவர் தான் சேவிக்கணும், வேற யாராவது சேவிப்பாளா அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா கேடல் உருவாயிட்டு கேட்டு உணர்ந்துமே அப்படிங்கிற ஆழ பெரும்பதன் தன்னுள் அருங்கிய ஞானத்தை தாழப்படாமல் தன்பால் ஒரு கோச்சடை தான் கொண்ட கேடல் உருவாயிட்டு கேட்டு உணர்ந்துமே கேடல் திருவுருவாக வராக திருவுருவாக எம்பெருமான் வந்ததை அறிஞ்சு அவன் தான் இந்த பூமியை நோக்க கொடுத்தாங்கிறது தெரிஞ்சின் அப்புறம் வராக பெருமானை சேவிக்காம இருப்பார்களோ என்பதாக நம்மாழ்வார் சொல்றார். அதனால நாம முதல்ல படுக்கையிலிருந்து தரையில கால் எடுத்து வைக்கும் போது தரையில சாட்சா கால் எடுத்து வைக்கச்ச முன்னாடி நமகா க்ஷிதிதராய அப்படின்னு சொல்லி இந்த பூமியை தாண்டி பிடிச்ச வராக பெருமான் நம்ம தியானம் பண்ணணும். அது மாத்திரம் அல்ல, வராக பெருமானுடைய மகிழ்ச்சியா இருந்தவர் பூமாதேவி, அவர் பூவராக தானே, ஒரு ஒரு அவதாரத்திலையும் ஒரு விதமா பிராட்டிகள் விசேஷமா இருக்காள். அப்படின்னா ராமாவதாரத்துல லட்சுமி பிராட்டியார் சீதாதேவி அவதாரம் பண்ணார், வராக அவதாரத்துல பூமி பிராட்டியார் அவதாரம் பண்ணார், கிருஷ்ணா அவதாரத்துல நீலாதேவி நாச்சியார் வந்து நீலா அவர் வந்து நப்பின்னை பிராட்டியார் அவதாரம் பண்ணார். அந்தந்த அவதாரத்துல அந்தந்த பிராட்டியாருக்கும் முக்கியத்துவம் இருக்கு, அவாவா பிரதானமா இருந்திருக்கார் அப்படின்னு ஆச்சாரியர் அழகா அனுபவம் பண்ணியிருக்கார். இந்த இடத்துல நம்ம வராக பெருமானை சேவிக்கும் போது வராகன் ஆச்சியாராக பூமி பிராட்டியார் எழுந்துள்ளிருக்கார். அதனால அவருடைய மகிழ்ச்சியான பூதேவியின் மந்திரம் ஒன்று இருக்கு, அந்த மந்திரத்தையும் நாம அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்ற வழக்கம். அதனால வராக பெருமாளையும் பூமி பிராட்டியாரையும் மந்திரம் மூலமாக தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எழுந்து போகணும். இது பதன்யாசம், காலடி எடுத்து வைக்கும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் இது என்பதை சாதிச்சார். அதுக்கடுத்ததாக 576 திருநாமம் பதக்ரமனுக்திமான, பதக்ரமம் அப்படின்னா காலடின்னு அர்த்தம், மனுனா மந்திரம், காலடிகள்னாலே கிரமம்னா நடக்கிறதுக்கே கிரமம் அப்படின்பே, காலடி எடுத்து வச்சு நடக்கிறதுக்கான மந்திரம். இப்ப இதுக்கு முன்னாடி சொன்னது பூமியில முதல் ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கான மந்திரம், இப்ப சொல்றது நடக்கிறதுக்காக, முதல் சொன்ன நடக்க ஆரம்பிக்கிறதுக்காக காலடி எடுத்து வச்சுது, இப்ப நடக்கும்போது சொல்ல வேண்டிய மந்திரம். நடக்கும்போது நம்ம பகவான் விஷ்ணுவ தியானம் பண்ணணும். ஏன்னு கேட்டானா நம்முடைய பாதம் இருக்கும் இல்லையோ, அந்த ஒவ்வொரு அந்த பாதத்துக்கு அதிஷ்டான தெய்வத்தை விஷ்ணு திருவிக்கலாம். அதாவது நம்மளுடைய சரீரத்துல ஒரு ஒரு இந்திரியத்துக்குமே ஒரு ஒரு தேவதை உண்டு, ஒரு ஒரு இந்திரியத்தை அதிஷ்டானம் பண்ற தேவதை ஒருத்தர் ஒருத்தர் உண்டு. அதே வந்து காலுக்கு சொல்லும் போது திருவிக்கிரமன் தேவதை என்று சொல்லியிருக்கு. திருவிக்கிரமன் அப்படின்னா காலடி எடுத்து 3 அடி அளந்தவர், அவருக்கு திருவிக்கிரமன் திருநாமம். ஆனால் திருவிக்கிரமனே அது தெய்வத்தை, அந்த தேவதையை நாம தியானம் பண்ணிட்டு குறிப்பாக விஷ்ணுவனுடைய அந்த திருவிக்கிரம மூர்த்தி அந்த ரூபம் இருக்கு இல்லையா, அதை நாம தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாம நடக்கணும். ஏன்னா நடக்கும்போது அவருடைய அனுகிரகம் இருக்கிறபடினால. அதுக்காக விஷ்ணு பிரவண மந்திரத்தை சொல்லணும் அப்படின்றதா. விஷ்ணு பிரவண மந்திரம் அப்படின்னு வேதத்துல ஒண்ணு இருக்கு, அது வந்து ஆன்மீக கிரந்தங்கள் இருக்கு, ஆச்சாரம் கிட்ட உபதேசம் வாங்கிக்கலாம். வைதிக மந்திரம் இது, அதாவது சில மந்திரங்கள்லாம் ஸ்லோகமா இருக்கும், ஸ்லோகமா இருந்தாலும் அது தாந்திரிக மந்திரம். சமிதைகள்ல பாஞ்சராத்திர சமிதைகள்ல அந்த மாதிரி இடத்துல சொல்லப்பட்ட மந்திரங்கள்லாம் தாந்திரிக மந்திரங்கள், ஸ்லோக ரூபங்களான மந்திரங்கள். சிலதெல்லாம் வைதிகமான மந்திரம் அப்படின்னா வேதத்துல சொல்லப்பட்ட மந்திரங்கள். இதுல வந்து விஷ்ணுக்கிரம மந்திரம் அப்படிங்கிறது வைதிகமான ஒரு மந்திரம், வேதத்துல சொல்லப்பட்ட மந்திரம். அதனால அந்த மந்திரத்தை சொல்றது அதுவும் வழக்கம். குறிப்பா என்ன கேட்டான்னா திருவிக்ரமாய, திருவிக்ரமனை நினைக்கணும், ஏன்னா அவருடைய அனுகிரகம் நமக்கு காலில் இருக்கு, அதனால்தான் நம்மளால நடக்க முடிகிறது என்பதாக. அடுத்தது கதி காலாவசிய காரிய கேசவாஹ்வான கீர்த்தனா, அதுக்கப்புறம் நடந்து போகும்போது கேசவ நாமத்தை சொல்லிட்டு நடக்கணும். இப்ப முன்னாடி சொன்னது மந்திரம், மந்திரத்தை சொல்லி காலில் எடுத்து வச்சு நடக்க ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பிக்கும் போது முதல்ல இடது கால் எடுத்து வச்சு நடக்கணும் அப்படின்னு சொல்றான். படுக்கையை விட்டு எழுந்துக்கும் போது பூமியில முதல்ல வாமபாத விநியாசம் அப்படின்னு இடது கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி பூமா தேவியை ஸ்மரிக்கும் போது இப்ப சொல்ல வேண்டிய ஸ்லோகம் மகாபாரதத்தில் இருக்கான், நமோஸ்து பிரிய தத்தாயை துப்யம் தேவி வசுந்தரே அப்படின்னு. ஹே வசுந்தரே, பிரிய தத்தாவான உனக்கு நமஹான் இருக்க, பிரிய தத்தா அப்படின்னு பூமா தேவிக்கு பெயரான். இன்னொரு இடத்துல பிருத்திவீம் பிரிய தத்தேதி காயன் சர்வம் சகேதிவை விஷ்ணும் பிரம்மண்ய தேவேதி கீர்த்தையன் அவசீததி. பூமா தேவியை பிரிய தத்தான்னு நாமத்தினால சொல்லணும், சர்வம் சகாங்கிற நாமத்தினால சொல்லணும், விஷ்ணுவை பிரம்மண்ய தேவாங்கிற நாமத்தினால சொல்லணும். இப்படிலாம் சொன்னா ஒரு துக்கமும் வராது அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. அதனால பிரிய தத்தா அப்படின்னா பிரியனான மகாவராக பெருமாள்னாலே கொடுக்கப்பட்டவர் என்ன அர்த்தம், பிரியனால் கொடுக்கப்பட்டவர். மகா பெருமாள் பூமியை எடுத்து சிருஷ்டிக்காக நமக்கு கொடுத்திருக்கார், அதனால அவர் பிரிய தத்தாங்கிற மகாவரா பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவர் அவர். இவருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவர் மகாவராக பெருமாள். பார்வண்ண மதமங்கை பத்தர் பித்தர் அப்படிங்கிற திருமங்கி ஆழ்வார் பூமாதேவியினுடைய பக்தரா மகாவர பெருமாள்ங்கிறது. பூமாதேவி கிட்ட அத்தனை வியாமோகம், அத்தனை பிச்சு, அவர் என்ன சொன்னாலும் அதை கேட்பாராம். இவர் அவர்கிட்ட அத்தனை ஆசையாம் இவருக்கு. அதனால்தான் பூமாதேவி சமுத்திரத்துக்குள்ள விழுந்துட்டார் அப்படின்னு உடனே பெருமாள் தானும் ஒரு வராக அவதாரம் எடுத்து சமுத்திரத்துக்கு உள்ளுக்குள்ள போய் அதை உள்ளுக்குள்ள தன்னுடைய கொம்பால கிளறி அந்த பூமியை எடுத்து தன் திருமணியில மேலே எடுத்து வச்சிருக்காராம். அப்போ இதனால ஒரு அருவறுப்பு கூட பெருமாளுக்கு இல்லையா. இவர் வராக பெருமாளை அவதாரம் பண்ணச்சா அந்த வராகத்தினுடைய ரோமங்கள்ல ஒண்ணு ஒண்ணுலேருந்து ஜலம் கொட்டுறதான் சுட்டின்னு இருக்கான். ஆனா அது கூட பெருமாள் நினைச்சு பார்க்காமல் பூமி மேலே இருக்கக்கூடிய பாசி இருக்கும் இல்லையோ, அந்த பாசி எல்லாம் தன் கையாலேயே தொடச்சு விட்டாரா பெருமாள். இப்படி பாசி எல்லாம் இருக்கேன்னு தொடச்சு விட்டு பூமியை சுத்தமாக்கினாரா. பாசி தூர்த்து கிடந்த பார் மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானமிலா பன்றியாம் அப்படின்னு ஆண்டாள் அழகா சொல்ற. இந்த பூமி மேல பாசி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வராக அவதாரம் இருக்கு. அந்த பாசியெல்லாம் தொடச்சு இருக்கிற எம்பெருமான் தன் திருவேணில அங்கிருந்து ஜனம் சுத்தின்றே இருக்கேன் ரோமக்கால்கள் எல்லாம் இதை பத்தி பெருசா ஒண்ணும் நினைக்கல. மானமிலா பன்றியாம் பேசுடைத்தேவர் திருவரங்க செல்வனார் பேசிரைப்பனகள் பேசவும் பேராயே என்று நாச்சியார் தமிழ் ஆண்டாள் அருளி செய்கிறார். அந்த ரீதியில இந்த வராக பெருமாள் தான் பூமியை நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னால பிரிய தத்தா அப்படின்னு திருநாமம். பூமிக்கு பிரசித்தமான இன்னொரு திருநாமம் சர்வம் சகா அப்படிங்கிறது, எல்லாவற்றையும் சகிப்பவர் என்று அர்த்தம். ஏன்னா நம்ம பூமியில எத்தனை எத்தனை பூமியை தான் உழறோம், பூமியில கட்டடங்கள்லாம் கட்டுறோம், என்னென்னவோ பண்றோம். குறிப்பா பூமியை நம்ம உழுதோம்னா அப்ப பூமியை குத்தி கிளறி உழறோம் இல்லையோ, ஆனா கூட உழுதோம்னா பூமி நமக்கு பயிர் கொடுக்கறது, நல்ல நெல் பயிரும் நல்ல மரங்களும். பூமியை குத்தி அதுல மரத்தை நட்டோம்னா மரத்துல நல்ல பழங்கள்லாம் கிடைக்கிறது. அதனால யார் யார் எத்தனை கெத்தனை பூமியை துன்புறுத்துறாலோ அத்தனை கெத்தனை பூமி அவருக்கு நல்லதுதான் செஞ்சுட்டு இருக்கு, கெடுதல் செய்யறதே கிடையாது. ஏன்னு கேட்டா சர்வம் சகா, எல்லாத்தையும் சகிப்பவரா பூமி. யாரு என்ன கெடுதல் பண்ணாலும் அதை சகிச்சுண்டு பொறுமையோடு இருந்து அவளுக்கு நல்லதே பண்ணவரா. அதனால பிரியதத்தா அப்படின்னும் சர்வம் சகா அப்படின்னும் பூமி பிராட்டியினுடைய திருநாமம். அதை நம்ம இப்போ பிரியதத்தாங்கிற நாமத்தினால பூமி பிராட்டியை சொல்லணும். அப்போல ஆதி வராக பெருமாள் நினைக்கணும். புராண விசேஷங்கள்லாம் நிறைய இருக்கு. ததா பதக்கிரமான் குருவன் விஷ்ணு கிரமண மந்திர என்ன விஷ்ணு கிரமண மந்திரத்தை சொல்லி மேலே வந்து நடந்து போகணும் அப்படின்னு சுவாமி தேசியன் அழகாக சொல்லியிருக்க. அதெல்லாம் முதல்ல சொன்ன மாதிரி வாமபாத விநியாசம், காலடி எடுத்துக்கும் போது இடது காலை எடுத்து வச்சு அப்ப அந்த மந்திரத்தை சொல்லி சித்தி தின மந்திரத்தை சொல்லி பூம பிராட்டியை ஸ்மரிச்சு வராக பெருமாளை ஸ்மரிச்சு இடது காலை எடுத்து வச்சு அதுக்கப்புறம் விஷ்ணு கிரமண மந்திரம் அப்படின்னு மந்திரத்தை சொல்லி திரிவிக்ரம பெருமாளை மனசான தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது இதுவரை சொன்னதுடைய சாரம். கதி காலா வசிய காரிய கேசவாக்வான கீர்த்தனஹா. அதுக்கப்புறம் இப்ப வெளியில போகணும். இப்போ ஸ்நானம் பண்றதுக்காக வெளியில போகணும். ஆற்ற விட்டுட்டு இப்படி இறங்கி இறந்து வந்தவன் இவன் வெளியில போய் குளத்துக்கோ எங்கேயாவது இல்ல நதிக்கோ எங்கேயாவது போய் ஸ்நானம் பண்ண போறான். அப்போ இவன் வெளியில நடக்க போறான் கிரகத்தை விட்டு. கிரகத்தை விட்டு எப்ப வெளியே நடக்க போனாலும் அப்போ கேசவ நாமத்தை சொல்லணும் ஒரு சாஸ்திரம் இருக்கு. அதனால கதிகால அவசிய காரிய கேசவாக்வான கீர்த்தனா அப்படி வெளியில போகும்போது கேசவ நாமத்தை சொல்லணும் அப்படின்னும் படுத்துக்க போகும்போது மாதவ நாமத்தை சொல்லணும் அப்படின்னும் சாப்பிடும்போது கோவிந்த நாமத்தை சொல்லணும் அப்படின்னு முதல்ல பார்க்கணும். ஏன்னா அந்தந்த நாமத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு அர்த்தத்தை வச்சு பார்த்தா அது அழகா புரிஞ்சு வருது. எப்படின்னு கேட்டா இப்ப கேசவ நாமத்தை சொல்றோம். கேசவன்னா என்ன சொன்னா பல அர்த்தங்கள் இருக்கு. ஒன்னாவது அர்த்தம் கேசவன் கேசம் அப்படின்னு சொன்னா பிரகாசம் என்ன அர்த்தம் ஒளிர்பவர் தன்னுடைய அம்சத்தினாலே ஒளிர்பவர் அப்படின்னு அர்த்தம். கேசவன் அப்படின்னா தேஜஸ்னாலே பிரகாசிக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். இது இப்ப சொல்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னு கேட்டா இவன் பின்னால கிராம முகூர்த்தத்துல எழுந்துட்டு இவன் வந்து நடந்து போக போறான். இப்போ குளத்துக்கு போய் இங்க நடந்து போக போறான் ஸ்நானம் பண்றதுக்காக. கிராம முகூர்த்தத்துல இருட்டா இருக்கும். ஆனா பின்னால 3 மணி 4 மணிக்கு கிட்டத்தட்ட நல்ல இருட்டா இருக்கும். வழி சரியா தெரியாது. அப்புறம் கேசவ நாமத்தை சொல்லிச்சுன்னா நம்மளுடைய வழியில என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போக்கி பெருமாள் தன்னுடைய திருமேனியினாலே நல்ல பிரகாசத்தை உண்டாக்கி நம்மளை அழிச்சல் போவார் அப்படிங்கிற அர்த்தம். அது மாத்திரமல்ல கேசவன்னா இன்னொன்று அர்த்தம் க ஈசா வ அப்படின்னு புரிச்சுக்கணும். க ஈசா கேச. அப்போ கங்கிறது பிரம்மாவுடைய திருநாமம், ஈசா அப்படிங்கிறது பரமசிவனுடைய திருநாமம். இரண்டு பேரையும் உடையவன் இருக்கும் எம்பெருமான். இவா ரெண்டு பேரும் பெருமாளுடைய திருமேனிலேருந்து உண்டானவர்கள். கைதி பிரம்மோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்கே சம்பூதம் தஸ்மா கேசவ நாமவான் அப்படின்னு பரமசிவன் சொன்ன ஸ்லோகம். இது கங்கிறது எங்க அப்பா பிரம்மாவுக்கு பெயர், ஈசன்கிறது எனக்கு பெயர், நாங்க ரெண்டு பேரும் உன் திருமேனிலே உண்டானவா, அதனால க ஈசா வான் கேசவான் அப்படிங்கிறது உம்முடைய திருநாமம் அப்படின்னு பரமசிவன் சொல்ற ஸ்தோத்திரத்துல இந்த ஸ்லோகம் இருக்கு. அது வச்சு பார்த்தோம்னா பிரம்மா அதுக்கப்புறம் பரமசிவன் முதலானவர்கள்லாம் சிருஷ்டிச்சவன், லோகத்தை எல்லாம் சிருஷ்டிப்பவன் அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம எதுக்காக சொல்றோம் அப்படின்னா அவன் சிருஷ்டிச்சவன் தானே, அப்ப அவன் கட்டாயம் ரட்சிப்பான். யார் சிருஷ்டிக்கிறாளோ அவ தானே ரட்சிப்பான். அப்ப நாம இந்த வழியில இருட்டுல போகும்போது நமக்கு போய் கரெக்டா திரும்பி வரணும். இல்ல ஆத்து விட்டு எப்பாவது வெளியில கலந்து போகும்போது நம்ம போய் காரியத்தை முடிச்சுன்னு திரும்பி வரணுமோ இல்லையோ, அதுக்காக அது பகவான் பார்த்துப்பான். ஏன்னா சித்து யோமே கர்ப்பகதி அப்படின்னு சொன்ன மாதிரி சிருஷ்டிச்சவன் யாரோ அவர் தானே, மரத்தை யார் வைக்கிறானோ அவன் தானே அதுக்கு ஜலம் குத்தி அந்த மரத்தினுடைய பலனை அனுபவிப்பான். அது போல பகவானே சிருஷ்டிச்ச அப்படின்னால பகவானே நமக்கு வேண்டியதெல்லாம் அவனே செய்து தருவான் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த நம்பிக்கை வரத்துக்காக சொல்லக்கூடிய திருநாமம் இந்த கேசவ நாமம் என்பது. இன்னொரு அர்த்தம் கிருஷ்ணாவதாரத்துல நாரதர் சொல்றாரு உனக்கு கேசவ நாமம்னு கண்ணன் கிட்ட. என்னன்னு கேட்டா கேசின்னு ஒரு அசுரன் ஒருத்தன், அவனை கொல்றபடினா நீர் கேசவன், குதிரை உருவத்துல வந்த அசுரன் அவன், அவனை கொல்றபடினால கேசவன். இதுல இருந்து என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டானா நமக்கு தடைகளாக யார் வந்தாலும் அந்த தடைகளை ஒழிச்சுடுவான். கிருஷ்ணாவதாரத்துல என்ன கேட்டா பகவான் கிருஷ்ணன் வந்து ஒரு ஊருக்கு தன்னை கொடுத்து கொண்டிருக்க அப்படிங்கிறார். அதாவது கோகுலத்துக்கு வந்து பிருந்தாவனத்துக்கு வந்து அங்க இருக்கிற 1000 குல பெண்கள் இன்னும் 1000 பெண் எல்லாரோடையும் தான் ஆனந்தமா இருந்து அவளுக்கு ஆத்மதானம் பண்ணிட்டு இருக்காங்க. அவள்தான் கிருஷ்ணன் அனுபவிக்கும்படியாக இருக்கா. அப்போ அந்த அனுபவத்துக்கு தடையாக இங்க கேசிங்கிற அசுரன் வந்து குதிரையா வந்து நான் இவாளை கொண்டுறேன் அவளை கொண்டுறேன் அப்படின்னு ஆரம்பிக்க அப்ப பகவான் கேசவனை கொள்றான். ஏன்னா பகவானுக்கு பாகவதர்களுடைய அனுபவம் தேவையா இருக்கு, பாகவதாளுக்கு பகவானுடைய அனுபவம் தேவையா இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எது வந்தாலும் அதை நான் ஒழிச்சு விட்டுடுவேன் அப்படின்னு இந்த அசுரர்களை எல்லாம் ஒழிச்சு கட்டுறானா. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டானா நமக்கும் அந்த மாதிரி பகவத் அனுபவத்துக்கு விரோதியா இது இருக்கோ அதை பகவான் ஒழிச்சு விட்டுடுவான். நமக்கு பகவத் அனுபவத்துக்கு விரோதமா எந்த அசுரன் இருக்கான் அப்படின்னு கேட்கக்கூடாது. அசுரர்கள்னா பாப்பங்கள் தான் அசுரங்கள், நம்ம பண்ண பாப்பங்கள்லாம் இருக்கு இல்லையோ அதுதான் தடையா இருக்கு. இந்த தடைகளை எல்லாம் ஒழிச்சு பகவான் அனுபவம் நமக்கு கிடைக்கணும். நமக்கு காத்தால இருந்து பகவத் கைங்கரியங்கள்லாம் நிறைய கிடைக்கணும் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பகவத் கைங்கரியங்கிறது பகவத் அனுபவம். இந்த பகவத் அனுபவம் வரதுக்கு தடையா அன்னைக்கு என்ன பாபங்கள் இருக்கோ அந்த பாபங்கள் எல்லாம் போய் நமக்கு வந்து பகவத் அனுபவம் அன்னைக்கு பூர்த்தியா கிடைக்கணும். அந்த பாபங்கள் ஆகிற தடைகளை எல்லாம் ஒழிப்பவன் அப்படிங்கிற அர்த்தத்துல கேசவ அப்படின்னு சொல்ல முடியும். ஆக இந்த கேசவ நாமத்தினுடைய அர்த்தங்களையும் அந்த கேசவ நாமத்தினுடைய பிரயோஜனங்கள் என்ன அப்படிங்கறதையும் நாம பார்த்தோம்னா இந்த இடத்துல கேசவ நாமத்தை சொல்றது ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு தெரியும். அதே மாதிரிதான் ஒவ்வொரு இடத்துலையும் படுத்துக்கும் போது மாதவான்னு சொல்றதும் அதுக்கப்புறம் சாப்பிடும் போது கோவிந்தான்னு சொல்லணும் அப்படிங்கறது இதே மாதிரி எல்லாத்தையும் சிந்தனம் பண்ணி தான் தெளிவா ஏற்பாடு பண்ணியிருக்கான். ஆக இப்போ தூங்கி எழுந்தவன், காலடி எடுத்து வச்சவன், நடக்க ஆரம்பிக்கிறவன், ஆத்த விட்டு வெளியில குளத்துக்கெல்லாம் போகிறதுக்கு தயாராகவன், இப்போ கடைசியா கேசவன் நடுவுல என்னென்ன சொல்லணும் எல்லாத்தையும் சொன்னார். கடைசியா அவன் கேசவ நாமத்தை சொல்லி எமிர்மாண்டிய திருநாமன் கேசவங்கிற நாமத்தை சொல்லி அவன் கிளம்பணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சாதிச்சார். அடுத்தது சந்தியா ஸ்நான உபகரண கிரகண ஈக விசக்ஷணா அப்படின்னு அவன் போகிறவன் என்னென்ன எடுத்துன்னு போகணும், எப்படி அவன் சுத்தமாக ஸ்நானங்கள் எல்லாம் பண்ணணும் முதலான விஷயங்களே எல்லாம் இனிமே அடுத்ததாக தொடர்ந்து சொல்ல போற 578வது திருநாமத்திலிருந்து இவன் ஆரம்பிச்சு சொல்லணும். இதுவரை 577 திருநாமங்கள் வரை இவன் காலங்காத்தால எழுந்துக்கிற பிரகாரத்தையும் இவன் எழுந்து நடந்து வெளியில கிளம்புற பிரகாரத்தையும் இப்போ சொல்லியிருக்கார். கவிதாத்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.